அன்பே அம்முவே அருங்கனியே அன்பே அமுதே அருங்கனியே ஆனந்தம் வாழ்வே காண்போம் நாம் இனியே ஆனந்தம் வாழ்வே காண்போம் நாம் இனியே அன்பே அமுதே அருங்கனியே எண்ணமெல்லாம் திகைந்தே கண்ணே எண்ணமெல்லாம் திகைந்தே நீயே இன்பமும் தந்தாயே கொஞ்சும் கிடையே எண்ணமெல்லாம் இறைந்தே நீயே இன்பமும் தந்தாயே கொஞ்சும் கிழியே கல்நல் மொழி பேசி கண்ணால் வலை வீசி கல்நல் மொழி பேசி கண்ணால் வலை வீசி கனிவாய் என்னை நீ கவர்ந்தாய் மகராசி கனிவாய் என்னை நீ கவர்ந்தாய் மகராசி அன்பே அமுதே அருங்கனியே அமுதே அருங்கனியே